காலை வெளிச்சம் லேவிய ராகமம் அதிகாரம் 26. உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் பாகம் 4. சமாதானம் மற்றும் பாதுகாப்பை பற்றி பேசிய பிறகு யாவே ஒரு ஆச்சரியமான வாக்குத்தத்தை சேர்க்கிறார். நீங்கள் உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். இது சாதாரண மனித கணக்கு அல்ல. யாவே ஒரு தெளிவான காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். அவர் தம் மக்களுடன் இருக்கும் பொழுது பலவீனம் பலத்தை வெல்லும். வெற்றி என்பது எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டது அல்ல, அது யாவேவின் பிரசன்னத்தை அடிப்படையாக கொண்டது. தீர்க்கதரிசிகளின் புத்தகங்களிலும் இஸ்ரேலின் வரலாற்று கதைகளிலும் இந்த முறையை நாம் அடிக்கடி காண்கிறோம். கடவுள் எதிரியின் மீது பயத்தை விழ செய்கிறார். கடவுள் எதிரிகளின் படைகளுக்குள் குழப்பத்தை ஏற்படுத்துகிறார். கடவுள் பலமுள்ளவர்களை பலவீனமானவர்களுக்கு முன்பாக விழ செய்கிறார். இதனால்தான் யுத்தம் கர்த்தருடையது என்று வேதம் சொல்கிறது. இது மனித சக்தி அதனுடன் கடவுள் என்பது அல்ல, இது கடவுள் தாமே தனது நோக்கத்திற்காக பாதுகாத்து நிற்பது. தேவனுடைய ராஜ்யத்தின் பயன்பாட்டில் இது ஆவிக்குரியதாகவும் உலகளாவியதாகவும் மாறுகிறது. உயிர்த்தெழுந்த மனித குலத்தின் உண்மையான எதிரிகள் அவர்களுக்குள்ளே இருக்கிறார்கள். மிகவும் ஆழமான எதிரிகள் உள்ளுக்குள் இருக்கிறார்கள். பாவம், தவறான ஆசை, பெருமை, சுயநலம் மற்றும் ஆதாமின் வீழ்ச்சியிலிருந்து வந்த ஒவ்வொரு பழைய குணாதிசயங்களும் இதில் அடங்கும். ராஜ்யத்தின் காலத்தில் மக்கள் அவருடைய வார்த்தையினால் போதிக்கப்படுவார்கள். இஸ்ரேலர் தேவனுடைய வழிகளில் நடந்தபோது அவர்களுக்கு வெற்றியை வாக்களித்தது போலவே மனித குலம் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளும் பொழுது ராஜா அவர்களுக்கு வெற்றியை தருவார். இங்குதான் வாள் என்பது மிகவும் அர்த்தமுள்ளதாகிறது. நமது ஆவிக்குரிய புரிதலில் இந்த வாள் தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. அவருடைய சத்தியம் பொய்களை வெட்டி பாவத்தை வெளிப்படுத்தி உள்ளிருக்கும் எதிரியை தோற்றடிக்கிறது. மக்கள் உதவி இல்லாமல் விடப்பட மாட்டார்கள். அவர்கள் கேட்பார்கள், வாசிப்பார்கள், கற்றுக்கொள்வார்கள். யாவேவின் வார்த்தை அவர்களின் பழைய சுபாவத்திற்கு எதிரான ஆயுதமாக மாறும். சத்தியம் மனிதனுக்குள் நுழையும் பொழுது அது இருளை விரட்ட தொடங்குகிறது. அந்த ஆசீர்வாதங்கள் இப்படியாகவும் உள்ளது. உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். இங்கே ஒரு மென்மையான சித்திரம் உள்ளது. 5 என்பது தோராவின், அதாவது வேதாகமத்தின் முதல் 5 ஆகமங்கள். 5 புத்தகங்களை நமக்கு நினைவூட்டலாம். ஏசு எதிராளியின், அதாவது சாத்தானின் மீது பெற்ற வெற்றியில் கூட அவர் தோராவிலிருந்து எழுதப்பட்ட சத்தியத்தை கொண்டே பதில் அளித்தார். எனவே நாம் இந்த சிந்தனையை இப்படி பார்க்கலாம். யாவேவின் வார்த்தை இதயத்தில் ஜீவனுள்ளதாக மாறும் பொழுது சில சத்தியங்கள் கூட பல தீய எண்ணங்களை விரட்டிவிடும். கீழ்ப்படிதலின் ஒரு சிறிய ஆரம்பம் கூட பழைய பழக்க வழக்கங்களின் பெரிய சுமையை வெல்ல முடியும். ராஜ்யத்தின் வார்த்தை எங்கும் இருக்கும். பாவத்தின் மீதான வெற்றி பூமி முழுவதும் இன்னும் விரிவாக பரவும். பின்னர் யாவே சொல்கிறார், நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி. நமது ஆய்வில் இதை சரீர ரீதியான அதிகரிப்பு என்று மட்டுமே நாம் சுருக்கிவிட வேண்டியதில்லை. ஆம், இஸ்ரேலர் அதை குடும்ப வளர்ச்சியாக புரிந்து கொண்டனர். ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் புதிய சிருஷ்டியின் படத்தில் பிள்ளைகள் என்பது தேவனுடைய வேலையினால் கீழ்ப்படிந்து உருவாக்கப்பட்டு பிறந்தவர்களையும் குறிக்கிறது. மக்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவதை பற்றி யோவான் பேசுகிறார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். விசுவாசிகளுக்குள் கிறிஸ்து உருவாக்கப்படுவதை விவரிக்க பவுல் கர்ப்ப வேதனையின் மொழியை பயன்படுத்துகிறார். எனவே ராஜ்யத்தில் உயிர்த்தெழுந்த மனித குலம் யாவேவின் வார்த்தையை பெற்று அதற்கு கீழ்ப்படியும் பொழுது நீதி பிள்ளைகளைப் போல பெருகும். கற்றுக்கொள்பவர்களுக்கு மற்றவர்கள் கற்றுக்கொள்ள உதவுவார்கள். குணமடைந்தவர்கள் மற்றவர்கள் குணமாக உதவுவார்கள். வெளிச்சம் இன்னும் அதிக வெளிச்சத்தை உருவாக்கும். இங்கே இன்னொரு சித்திரமும் உள்ளது. இப்பொழுது விசுவாசம் உள்ளவராக இருக்கும் மனவாட்டி வகுப்பார் உலகத்தை தங்கள் பிள்ளைகளாக பெறுவார்கள். அதாவது கிறிஸ்துவுக்குள் முழுமையான மறுசீரமைப்பை நோக்கி அவர்களை வளர்த்து போதித்து உதவி செய்வார்கள். அந்த யுகத்தில் மனித குலம் குருட்டுத்தனமாக அலைய விடப்படாது. ராஜாவும் அவருடைய ஆசாரிய அமைப்பும் பூமியை நீதியிலாலே வழி நடத்துவார்கள். இப்பொழுது நாம் லேவியராகமம் 26 உள்ள மிக உயர்ந்த ஆசீர்வாதத்திற்கு வருகிறோம். யாவே கூறுகிறார், நான் உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்மா உங்களை ஆரோசிப்பதில்லை, அதாவது வெறுப்பதில்லை, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். இதுவே எல்லாவற்றிற்கும் மையமாக இருக்கிறது. நிலம், உணவு மற்றும் வெற்றி ஆகியவை அற்புதமானவைதான். ஆனால் யாவே தாமே அருகில் இருப்பதே மிக பெரிய ஆசீர்வாதம். தீர்க்கதரிசிகள் இந்த வாக்கு தத்துவத்தை இன்னும் வலிமையான குரலில் மீண்டும் கூறுகிறார்கள். எசேக்கியேல் கூறுகிறார், என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். ஏசையா மக்களை மகிழ்ச்சியால் ஆர்ப்பரிக்க அழைக்கிறார். ஏனென்றால் இஸ்ரேலில் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். சக்கரியா கூறுகிறார், இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன், அந்த நாளிலே அநேகம் ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனமாவார்கள். கடைசி வரியை கவனியுங்கள். இஸ்ரேல் மட்டுமல்ல, அநேக ஜாதிகளும். இது ராஜ்யத்தின் பரப்பளவை காட்டுகிறது. இது உலகளாவியது. அது வழிபாடு, கற்றல் மற்றும் யாவேவின் பிரசன்னத்தால் நிரப்பப்பட்ட ஒரு பூமி. மேலும் இந்த ஆசீர்வாதம் 1000 ஆண்டு கால அரசாட்சிக்கும் அப்பால் 8ஆம் நாளின் மகிமை வரை நீண்டுள்ளது. லேவியராகமம் 26, யாவே தம் மக்கள் மத்தியில் உலாவுவார் என்று கூறுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் அந்த வாக்கு தத்தத்தின் இறுதி முழுமையான வடிவத்தை காட்டுகிறது. இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசம் பண்ணுவார், அவர்களும் தேவனுடைய ஜனங்களாயிருப்பார்கள். மீண்டும் தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். இதுதான் முழு திட்டத்தின் இலக்கு. நம்மை சுற்றி சமாதானம் மட்டுமல்ல, யாவை நம்மோடு இருப்பது எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு மட்டுமல்ல, நம் தகப்பனுடன் நெருக்கம், ஜீவன் மீட்டெடுக்கப்படுவது மட்டுமல்ல, உறவும் மீட்டெடுக்கப்படுவது. ஆகவே லேவியராகமம் 26 எளிய வார்த்தைகளால் வரையப்பட்ட ஒரு வரைபடம் போன்றது. அது கீழ்ப்படிதலில் தொடங்கி பிரசன்னத்தில் முடிகிறது. அது வயல்வெளிகளில் தொடங்கி யாவேவின் வாசஸ்தலத்தில் முடிகிறது. ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்கள் தற்செயலான பரிசுகள் அல்ல என்பதை இது காட்டுகிறது. அவை நீதியுள்ள ஆட்சியின் பலன். மேசியா ஆளுகை செய்யும் பொழுது செழிப்பு இயல்பானதாகிறது, பயம் நீக்கப்படுகிறது, எதிரிகள் தோற்கடிக்கப்படுகிறார்கள், மனித குலம் நீதியில் பலனளிக்கிறது. மேலும் யாவேவின் பிரசன்னம் மிக பெரிய மகிழ்ச்சியாக மாறுகிறது. புதிய சிருஷ்டியின் மக்களாகிய நமக்கு இது இன்று உதவ வேண்டும். இப்பொழுது கூட நாம் அதன் சிறிய மாதிரிகளை ருசிக்கிறோம். யாவே இதயத்திற்கு சமாதானத்தை தருகிறார். அவர் தமது வார்த்தையினால் நமக்கு உணவளிக்கிறார். உள்ளான எதிரிகளை சத்தியத்தை கொண்டு எதிர்த்து போராட அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். வரப்போகும் உலகத்தை வாஞ்சிக்கும்படி அவர் நமக்கு பயிற்சி அளிக்கிறார். நாம் காத்திருக்கும் பொழுது லேவியராகமம் 26 நமக்கு நினைவூட்டுகிறது, தேவனின் உடன்படிக்கையின் இதயம் மாறவில்லை, அவர் எதை வாக்களித்தாரோ அதை நிறைவேற்றுவார். முதலில் கிறிஸ்துவின் கீழான சமாதான ராஜ்யத்திலும், பின்னர் யாவேவின் வாசஸ்தலம் மனித குலத்துடன் முழுமையாக இருக்கும் இறுதி மகிமையிலும் அதை நிறைவேற்றுவார். ஜபம். தகப்பனே, நீர் உமது மக்களுடன் வாசம் செய்வீர் என்னும் உமக்கு சொந்தமானவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டீர் என்றும் வாக்களித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது பிரசன்னம் மனித குலத்தின் மத்தியில் உலாவும் என்றும், உமது சமாதானம் பூமியை மூடும் என்றும் நீர் தந்த வாக்கு தத்தத்திற்காக உமை துதிக்கிறோம். தயவு செய்து உமது ராஜ்யத்திற்கு பொருத்தமான கீழ்ப்படிதலையும் அன்பையும் எங்களுக்குள் உருவாக்கி எங்களை உமது ஆவி தங்கும் சுத்தமான வீடாக மாற்றுங்கள். நாங்கள் கனிகளை தாங்க எங்களுக்கு உதவுங்கள். மேலும் தேவ பக்தி உள்ள குணாதிசயங்களையும் தாருங்கள். இதனால் மற்றவர்கள் உமது வெளிச்சத்தின் மூலம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உமது திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக எல்லா மகிமையும் உமக்கே உண்டாவதாக பிதாவே. ஆமீன்.